உண்மை என்றும் வெல்லும் காலம் மாறும் நீதி தேவனின் தீர்ப்பு. உண்மை என்றும் வெல்லும் காலம் மாறும் நீதி தேவனின் தீர்ப்பு. நன்மை வாரும் போது வேஷம் மாறும் கவலைகள் தீரும். உண்மை என்றும் வெல்லும் காலம் மாறும் நீதி தேவனின் தீர்ப்பு. உண்மை என்றும் வெல்லும் காலம் மாறும் நீதி தேவன்.